அமர்ந்தே தவம் புரிந்தது புள்ளிக்கால் மனித மூக்க புருஷாமிருகம் அமர்ந்தே தவம் புரிந்தது புள்ளிக்கால் மனித மூக்க புருஷாமிருகம் அமர்ந்தே தவம் புரிந்தது புள்ளிக்கால் மனித மானிடா இந்த நாமும் ஏ கோபால ஹரி கோ